രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമണമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുദൈർവാഗ്മവ്യാമോഹരസ്ഥലിതരാണി പ്രണായ മേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശ്രുതേകിന്ദോ രാമാനുജത്യശരണൈ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതിസർവം യദേവ നിഗമേന മതന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുലപതേർ കുലാഭിരാമം ശ്രീമത്പദാംഗ്രീകളം പ്രണമാമി മൂർജ്ജനാം ഭൂതം സരസ്വമഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിഭാഗാൻ ഭക്താംഗ്രീരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാംഗികമലം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമന്മൂത്ര രംഗനാഥയതിരാട് അബ്ദാത്മ വിദ്യാലയം ശ്രീമന്മൂത്ര ലക്ഷ്മണാര്യപരാപ്തം പ്രാപ്ത ഗിരിയാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ സന്തത സുതാ ലക്ഷ്യാത്മ യോഗാക്ഷിതം ശ്രീമന്മൂത്ര വാഗതി ചെയ്യമിനം പ്രത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീച്ച യോഗീന്ദ്ര ഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസംപദം ശ്രീമതേ ശ്രീ ലക്ഷ്മി ഹനുവദന ദിവ്യ പാദുകാ സേവക ശ്രീമദ് അഭിനവ വാഗീശ ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്ര പരകാല യതീന്ദ്ര മഹാദേശികായ നമഃം നീലാതുംഗ സ്തനഗിരി തടീ സിദ്ധമുദ്ബോധ്യ കൃത്യം പാരാർഘ്യം സ്വം ശ്രുതി ശത ശിര സിദ്ധമധ്യാവയന്തി യോചിസ്ഥായാം സുജന കലിതും യാ പലാ കൃത്യ പുംഖെ ഗോദാദസ്തൈ മമ ഇദമിദം ഭുജ ഏവാസ്തു ദൂയാം അന്നവയർ പുതുവൈ ആണ്ടാൾ അറങ്കർക്ക് പന്നി തിരുപ്പാവൈ പൽപ്പതിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നെപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താലൈ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തൊടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുള വല്ല പൽവലയായ് നാടി നീ വേങ്കടവർ ചെന്ന വിരിയൻ നയും മാത്രം നാം കടവാവണ്ണമേ നൽകു ശ്രീ വിഷ്ണുചിത്ത കുലനന്ദന കൽപ്പവല്യം ശ്രീരംഗരാജ ഹരിചന്ദന യോഗദൃശ്യാം ആക്ഷാക്ഷമാം കരുണയ കമലാമിവാന്യാം ഗോദാമനന്യചരണ ശരണം പ്രപദ്യേ സർവേഭ്യഃ നമസ്കാരഃ മാർഗരി മാസം 30-ാം പാസുരം കടൈക്കി പാസുരം വങ്കക്കടൽ കടയിന്ത മാധവനൈ കേശവനൈ തിങ്കൾ തിരുമുഖത്ത് ചേഴിരാൻ ചന്ദ്രരഞ്ചി അംഗപ്പറൈ കൊണ്ടവാറ്റൈ അണി പുതുവൈ പൈങ്കമലർ തൻകരിയൽ പക്കർ തിരാൻ കോറി സൊന്ന തങ്ക തമിഴ് മാലയ മുപ്പരും തപ്പാമേ ഇങ്ങി പരിസരപ്പാൻ ഈർ ഇരണ്ട് മാൾ വരച്ചോൽ ശൃങ്കൻ തിരുമുഖത്ത് ചെൽവ തിരുമാളാൽ ഇങ്ങും തിരുവരൽ പെറ്റയും തിരുവരന്താവായ് ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரம் கடைசி பாசுரம் ஆண்டாள் தன் தன்மையில பாடுற பாசுரம் கோதை அப்படின்ற தன்னுடைய தன்மையில பாடுற பாசுரமானபடியினால இந்த பாசுரம் ரொம்ப உசந்தது அனுகிரக சுரூபியான அவள் தேசிகன் பாய்ச்சா போல நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம்ன்றபடி அனுகிரக சுரூபியாகவே இருக்கக்கூடிய அவள் இத படிக்கிற மொத்த பேருக்கும் யாரு இந்த திருப்பாவியான 30 பாசுரத்தை பிரதிதினம் சேவிச்சென்றிருக்காளோ அவளுக்கு நன்மை உண்டாகணும்னு அனுகிரகிச்சாள். அது எப்பேற்பட்ட நன்மை, எங்கும் திருவருள் பெற்று இன்றுவர் என்றாள் இல்லையா. அவளே மாலேன்னு சொன்னா, மாலேன்னு சொன்னது தப்புன்னு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னு சொன்னான்னு நம்ம பார்த்தோம். அவ முடிக்கும் போது எப்படி பார்த்து முடிச்சா பாருங்க, எங்கும் திருவருள் பெற்று, வெறும் பெருமாள் அருள் மட்டும் இல்லை, மகாலட்சுமியுடைய ஒரு அருள் பெற்றுன்னு சொன்னான். அப்படி எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்பாவாய். இந்த பிரபந்தம் இல்லையா, இப்பிரபந்தம் யாரெல்லாம் கத்துக்கிறாளோ, யாரெல்லாம் இந்த பிரபந்தத்தை பிரதினம் சேவிச்சிருக்காளோ, அவள் பிராட்டியாலும் எம்பெருமானாலும் சர்வகாலமும் விஷயீகரிக்கப்படுகிறார்கள் தெரிவாள் வியாக்கியானம் பண்ணிட்டான். அப்படி கத்திருந்தவாளுக்கு அனுஷ்டித்தார் உபாதியும் அனுகிரகித்த உபாதியும் அதுவும் கிடைக்கும் அப்படின்றதுல பிராட்டியுடைய ஒரு ஏற்றமும் பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சம்சயமும் கிடையாது. கன்று இழந்த தலைநாகு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலேன்னு இந்த பாசுரத்தை, இந்த பாசுரத்தை யாரெல்லாம் அனுசந்திக்கிறாளோ இந்த பாசுரங்களை நமக்கும் அதே மாதிரியே பலிக்கும். இல்லையா, பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கும் கிடைக்கும்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றார். ஒவ்வொரு மார்கழியிலையும் 30 நாட்கள் விசேஷித்து மார்கழின்னு சொன்னாலோ தவிர எல்லா நாளுமே இந்த 30 பாசுரத்தை சொல்லணும்னு இருக்கு. ஆனால் விசேஷிச்சு மற்ற நாள்ல சொல்லலைன்னா கூட மார்கழி 30 நாளாவது சொல்லணும்ன்றபடியினால இந்த 30 பாசுரத்தையும் மார்கழி மாசத்துல யார் அனுசந்திக்கிறாளோ அவள் எல்லா விதமான எப்பெயர்பட்ட சிரேஷ்டங்கள், எல்லா விதமான நன்மைகளையும் பெறுகிறார்கள் அப்படின்றது இந்த ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வைபவம். இந்த பாசுரத்துல வங்கக்கடகடைந்த மாதவனை கேசவனின்ற பாசுரத்துல அனுபந்த சதுஷ்டயம் சொல்லப்படுறது. இதுல சொல்லப்படக்கூடிய பொருளோட ஏற்றம் என்ன, இதை சொல்லக்கூடிய வக்தாவுடைய ஏற்றம் என்ன, பிரபந்தத்தினுடைய ஏற்றம் என்ன, பிரயோஜனத்துடைய ஏற்றம், இந்த நாளும் அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவார். ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லப்படுகிறவன் யாரு அப்படின்னா சாட்சாத் பரதேவதையான அந்த ராமன். ஏன் வக்தா யாரு அப்படின்னா பிரம்மா. ஏன் அதுவும் வக்தான்னா சாதாரணமா பிரம்மா நாரதர் இவா மூலமாக வரம் பெற்ற வால்மீகின்னு சொல்லணும். பிரபந்தம் சாட்சாத் வேதத்தினுடைய அவதாரம். இது எப்படின்னா வேத வேத்தியே பரவிபும்சி ஜாத்திய தசரதாத்மதே வேத பிராச்சியதாராசி சாட்சாத் ராமாயணம் ஆத்மனான்னு சொன்னபடினால இந்த வேதமே தான் ராமாயணமா அவதரிச்சதுன்னு சொன்ன. சரி, கேட்கும் போதும் படிக்கும் போதும் இனிமையை கொடுக்கக்கூடியதுமானது இருக்கக்கூடியது இந்த பிரபந்தத்தினுடைய ஒரு பிரயோஜனம். சரி, இதனால பிரயோஜனம் என்ன, இதை வாசித்தால் என்ன பலன் அப்படின்னா சாட்சாத் ஐஸ்வர்யமே கிடைக்கும் நமக்கு. அதனால இந்த பிரபந்தத்துக்கு மற்ற பிரபந்தங்களை காட்டிலும் வைலட்சண்யமான சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த இடத்துல திருப்பாவையுடைய 30 பாசுரங்களையும் பார்த்தாலும் எப்படி ராமாயணத்துக்கு மற்ற பிரபந்தங்கள் இடத்திலிருந்து வைலட்சண்யமானது காட்டப்பட்டதோ அதே போல திருப்பாவினுடைய 30 பாசுரங்களும் 4000 பாசுரங்கள் இருக்கக்கூடிய பிரபந்தத்திலிருந்து விலட்சணமானது காட்டப்பட்டது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. 4000 திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தத்துல மற்றவர்கெல்லாம் இல்லாத ஒரு ஏற்றம் இந்த திருப்பாவைக்கு இருக்குன்னு. அப்படி வங்கக்கடல் அதிலிருந்து அனுப்புதுவை பைங்கமலர் வங்கக்கடல் அப்படின்னு அனுப்புதுவை பைங்கமலர் தந்தரியர் பட்டபிதான் கோரி சொன்னேன் பரியந்தம் இல்லையா. அது பரியந்தம் பார்த்தால் ஆண்டாளுடைய ஏற்றம் இல்லையா, விஷயத்தோட ஏற்றம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியராய் சென்றிறந்தி அங்க பறைகொண்ட வாற்றை, அது பரியந்தம் விஷயத்தோடைய ஏற்றம். என்ன விஷயம், யார இங்க சேவிக்கிறதுக்காக வந்திருக்கும், அந்த சேவிக்கிறவன் நாமெல்லாம் சென்று சேவிக்கிறவன் அவன் நமக்கு என்ன தருவான் அப்படின்றது விஷயத்தினுடைய ஏற்றம். அணிபுதுவை பைங்கமலர் தந்திரியல் பட்டர்பிரான் கோரி சொன்ன, அது பரியந்தம் பக்தாவுடைய பட்டர்பிரான் கோரி சொன்ன, பெரியாழ்வாருக்கு மகளா இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளால சொல்லப்பட்ட விஷயம் இதுன்னு சொல்லப்பட்டவளுடைய ஏற்றம். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே அப்படின்றதுனால எல்லாருக்கும் இல்லையா கேட்கும் போதும் படிக்கிறதும் இனிமையா இருக்கக்கூடியதுன்றது காமிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு பிரபந்தம். அதுவும் எல்லோருக்கும் அறிய வல்ல ஆயுதம். அதே மாதிரி வேதாங்கள் வேதாந்தங்கள்னால இல்லையா சாதாரணமாக பார்த்தாலும் அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சங்கத்தமிழ் மாலை 30லையும். அதே மாதிரி பதார்த்தமா இருக்கட்டும், சுவாபதேசார்த்தமா இருக்கட்டும், வேதாந்தார்த்தமா இருக்கட்டும், இல்ல எந்த ஆழ்வார்கள் பரமாவும் இந்த பாசுரங்களை சொல்லலாம். அதே மாதிரி பகவத் பாஷ்யகார பரமாவும் இந்த பாசுரங்கள் 30 சொல்லலாம். ஏன் அகனானூறு புறநானூறு கம்பன் எப்படி வேணா அவளுக்கு ஏத்தா போல இந்த 30 பாசுரங்களையும் சொல்லலான்றபடினால இந்த பிரபந்தத்துக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு. அதனாலதான் சங்க தமிழ் மாலை 30 தப்பாமேன்னு சொன்னா. சங்க தமிழ் மாலை தான் இது உண்மையிலேயே இல்லையா. இயல் இசை நாடகம், இதுல நாடகமும் அழகா இருக்கு. கோவிகள் எழுப்புற மாதிரியும், பெருமாளை திருப்பி சொல்ற மாதிரியும், பிராட்டி எழுப்புற மாதிரியும் இல்லையா, இது நாடகமும் ரொம்ப அழகா இருக்கு. இயல் அதாவது யதார்த்தமாவே இருக்கு. இசை அவன் இன்னைக்கும் பாடலாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க திருப்பாவை வைக்கின்ற அந்த மாதிரி இயல் இசை நாடகம் ஆகிய இந்த தங்க தமிழ் மாலை முப்பதும் இந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னா, அப்புறம் முப்பதும் தப்பாமே அப்படின்றபடினால பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இந்த முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பால் ஈர் இரண்டு மால்மறைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அது பரியந்தம் பிரயோஜனம். இப்படி முப்பது பாசுரங்களை யார் ஒருத்தர் சேவிக்கின்றாலோ பிரதி தினம் அவளுக்கு பிராட்டியினுடைய அருளும் பெருமாளுடைய ஒரு திவ்ய கடாட்சமும் கிடைக்கும்ன்றதுல எந்த விதமான ஒரு சம்சயமும் இல்லைன்னு சொன்னார். ஆக இந்த திருப்பாவை முப்பதுலையும் அனுபந்த சதுஷ்டயமானது ரொம்ப நல்லா சொல்லப்படுறதுன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணான். அது வங்க கடல் கரைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கரைந்த இங்க வந்து சமுத்திர மத்திரமானது சொல்லப்படுறது. தேவேந்திரன் யானை மேல பவனி வந்தான், அப்சர ஸ்திரீயின் மூலமாக கிடைத்த மாலைய தூர்வாசர் அவனுடைய கழுத்துல அணிவித்தார். அந்த கணமே யானையின் மேல ஒரு யானையினுடைய தலை மேல அலட்சியமா போட்டான் இந்திரன். அந்த யானை துதிக்கையால எடுத்து கீழே போட்டு காலால மிதிச்சிருது அந்த மாலைய. இதை கண்ட தூர்வாசர் அவரோ கோபக்காரர், கோபம் மண்மடைந்து பெருகி போய் பெரியவர் மாலையை அணிவித்தால் தலையை வணங்கி கை கூப்பி பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆனா நீ இந்த மாதிரி பண்ணல, நீ இந்த மாதிரி பண்ணதாவது கூட பரவாயில்ல, யானை தலையில போட்ட, அந்த யானை அதை எடுத்து காலில் மெருக்கி நசி கொடுத்த அந்த மாலைய, ஆகையினால இது என் செல்வ தெருக்கால இந்த மாதிரி பண்ண இல்லையா, எந்த ஒரு எண்ணத்தை கொண்டு இப்படி பண்ணியோ ஆகையினால அந்த ராஜ்யத்தை நீ இழக்க வேண்டியது துர்வாசர் சாபம் கொடுத்துக்கிறார். இது ராஜ்யத்தை இழந்தபடினால அவன் பல துன்பங்களுக்கு ஆளானான். உடனே பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். பெருமாள் மறுபடியும் சமுத்திரத்தை கரையணும், சமுத்திரத்தை கரைந்தால் அதுல இருந்து ஐராவசம் உண்டாகும், உசராவசம் உண்டாகும், அமிர்தம் உண்டாகும் அப்படின்னா, இது என்ன பண்றதுன்னா அசுராலையும் சேர்த்துட்டு கடையுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே கடைய ஆரம்பிச்சான். எப்படி கடைய ஆரம்பிச்சா, எல்லாரும் மந்திர மலைய மத்தா வச்சுண்டா, வாசுகி பாம்ப கைலா வச்சுண்டா, வச்சுட்டு கடைய ஆரம்பிச்சா. அந்த அகாத்தமான அகாத்தம்னா ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய சமுத்திரத்துல கீழே அமிழ தொடங்கியது அந்த மலையானது. அதை தாங்கறதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணாருன்னா கூர்ம அவதாரம் எடுத்தார். மலை மேல எழ தொடங்கியது, அதை மறுபடியும் கீழே ஆழ்றதுக்காக மேல் கையால அமுக்குனர். தேவர்களும் அசுரர்களும் மிக பிரயாசப்பட்டு என்னதான் பண்ணணும், எப்படி பண்ணாலும் சரி கடைஞ்சாலும் எதுவுமே வரல, ஐராவசம் வரல, உச்சைசவசம் வரல, அமிர்தமும் வரல, எதுவுமே வரல. தயிர் பாணிய நன்னா கடைஞ்சாதுன்னு அது உள்ள இருந்து வெண்ண வரும். அப்படி இருக்கிறப்போ திருமாவளை என்ன பண்ணான், நன்னா கடையறதுக்காக அவனே ரெண்டு உருவம் எடுத்துட்டான், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு உருவம் எடுத்துட்டு அவனே கடைய ஆரம்பிச்சானான். கடைய ஆரம்பிச்சோன்னே அதுல இருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றா பெரியவாள்லாம். மலை ஆமை மேல் வைத்து வாசுகையை சுற்றி தலையாமை தானொரு கைப்பற்றி அலையாமல் தீர கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவது யாவர்க்கும் கூற்று. இது ஒரு ஆழ்வார் சாதிக்கிறார். மலை முகடு மேல் வைத்து வாசுகையை சுற்றி தலை முகடு தான் ஒரு கைப்பற்றி அலை முகத்தண்டம் அலை முகத்தண்டம் போய் நீர் தெரிப்ப அன்று அக்கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற வினான். இது ஒரு ஆழ்வார் சாச்சார். இப்படி பெருமாள் ரெண்டு பக்கம் ரெண்டு உருவ எடுத்துட்டு அந்த அமிர்தத்துக்காக கடைகிறார்கள். உடனே ஒரே சமயத்துல எம்பெருமான் ஐந்து அவதாரம் எடுத்தாலும் இருக்கு அது. அதுக்கப்புறம் தேவகி தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள் மோகினியா அவதாரம் பண்ணான்லாம் இருக்கு. அது மாதிரி ஐந்து அவதாரம் சொன்னான். இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா, நன்னாத வாழ ஊழர் இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுது ஊட்டும் பெருமானார் அப்படின்னு அமிர்தத்தை கொடுக்கறதுக்காகவே எம்பெருமான் மோகினியா அவதாரம் பண்ணான்லாம் சொல்லியிருக்கா. அப்படி எம்பெருமான் இதே கம்மன் வேற மாதிரி சொல்றான் அப்படின்னா, கடலை கடையிறப்போ ஒரு பக்கம் வாலியா இன்னொரு பக்கம் சுக்ரீவனா ரெண்டு பேரும் சேர்ந்து கடையவே தான் அந்த அமிர்தமே உண்டாச்சுன்னு கம்மன் சொல்றான். இது பார்க்கலாம், தார தார வாலி இறந்த பிறகு தார இதை சொல்லி அழறா, ஏன் சமுத்திரத்தை கடைந்து அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தியே, தேவர்கள் உன்னை பழி வாங்கிட்டா பத்தியா, அவளுக்கு நன்றி இருந்தது கிடையாது தார சொல்றதா இருக்கு ராமாயணத்திலேயே. அப்படி நரிது ஆம் நல் அமிழ்து உண்ண நல்களின் பிரிய இன் உயர் பெற்ற பெற்றி அறியாரோ நமனார் அது அன்று எனின் சிறியாரோ உபகாரம் சிந்தியார். அவளுக்கு நன்றின்றதே குடிய கிடையாது, உபகாரம் பண்ணவாளுக்கு திருப்பி பிரத்ய உபகாரம் பண்ணணும்ன்றது தேவர்களுக்கு என்றைக்குமே கிடையாதுன்னு தார சொல்றதா கம்பன் சொல்றான். அப்படி இப்படி இந்த மலையை கடைஞ்சி திருப்பார் கடல்ல இருந்து எப்படி அமிர்தத்தை எடுத்திருந்தாலோ அதே போல இந்த அமுதம் எப்படி வந்ததோ அதே மாதிரி ஸ்ரீ அமுதமா இருக்கக்கூடிய பெண் அமுதமா இருக்கக்கூடிய பிராட்சி அதுலதான் ஆவிர் பவிச்சான்றது. ஆவிர் பாவ கலசு ஜலதோ வத்வரே வாபியம் அழகா சொல்றார் ஜெய்சிகன். அப்படி இந்த அளவுக்கு பிராட்டியும் அதுல வந்தால் பிராட்டி வந்தோடனே என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவை அப்படின்னா ஆறாவமுதே அடியேன் உடலும் அப்படின்னா ஆழ்வார்களாகவும் சாதிச்சிருக்கா. அப்போதைக்கு அப்போது என் ஆறாவமுதே அப்படின்னா ஆழ்வார்கள் ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதுவும் இன்னொரு ஒரு பாசனம் இருக்கு, விண்ணவர் அமுதுன் அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே. விண்ணவர்கள்லாம் சாதாரண ஒரு அமிர்தத்துலாம் சாட்டா, ஆனா நீ பெண் அமிர்தமா இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியே நீ உனக்கு மனைவி ஆக்கின்ற இல்லையா. எந்த அளவுக்கு அமரருக்கு முழு முதல் ஆகய ஆதியை அமரருக்கு அமுதீந்த ஆயர்கோள் உந்தை அப்படின்னு பிராட்டிக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் சொல்றா. பார்வதி பரமசிவனை அடைய தவம் புரிந்தாள். தவத்துல பல இடையீடு வந்து அதெல்லாம் சரி கட்டி அவள் தவஸ் பண்ணது அப்படினால சிவபெருமானே வந்து அவள் அடைஞ்சா. அதே மாதிரி இங்க பாருங்க, எம்பெருமான் சமுத்திர லட்சுமியை பெறுவதற்காகவே தான் இந்த மாதிரி ஒரு அவங்க வந்து பார்வதி தபஸ் பண்ணா, இங்க பெருவாள் தபஸ் பண்றான். இங்க யார் அடையறதுக்கு? அங்க பார்வதி சிவன் அடையறதுக்கு தபஸ் பண்ணா, இங்க மகாலட்சுமி அடையறதுக்கு பெருவாள் தபஸ் பண்ணாருன்னு வர்ணிக்கிறான். அப்படி இவ்வளவு இவ்வளவு அல்லல் பட்டான் இல்லையா பெருமாள், எப்படி அண்ணா பிராட்டியை பார்த்த உடனே அந்த அல்லல் எல்லாம் போயிடுச்சான். அந்த அளவுக்கு பிராட்டியை இவன் அடைந்தபடினால இவனுக்கு மாதவன் பேர் வச்சான. பிராட்டி அவதரித்ததும் அனைவரும் மொத்த பேரும் இவனிடத்துல மோகம் கொண்டார்களாம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அனைவரையும் பார்த்து பிராட்டி சொன்னாலாம், ஒவ்வொருத்தரிடத்துலயும் ஒவ்வொரு குற்றத்தை சொல்லி குற்றமே இல்லாமல் இருக்கக்கூடிய எம்பெருமான திருக்கல்யாணம் வேண்டாலாம் பிராட்டி. அந்த மாதிரி மாதவன்னாலே மாதவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மாதவன், அங்க கடல் கரைந்த மாதவன் சொன்னான். இந்த அளவுக்கு அறிவு இருக்கு, அறிவு இருந்தும் பற்றுதல் அற்றவனா இல்ல, மகான் காமத்தை வெல்லல, ஈஸ்வரனே ஆனாலும் பிறகு கொடுத்த ஐஸ்வர்யத்தை இட்டு பிழைக்கிறார். இப்படியெல்லாம் தேவர்கள்ட்ட குற்றம் கூறி குற்றமற்ற எம்பெருமான் அடைந்தார்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வங்க கடல்களின் மாதவனை கேசவனின், இப்படி வங்கம் வங்கம்னா கப்பல்னு ஒரு பொருள் இருக்கு. உப்பு கப்புக்கு உப்பு கடல்ல தான் கப்பல்கள் இருக்கும், வாணிக நிமித்தமாக இருக்கும். பார்க்கடல்ல கப்பல் இருக்கிறதுக்கு வழியே இல்லை இல்லையா. அது என்னடா அப்படின்னா, ஆதிசேஷன் மேல சைனித்து இருக்கக்கூடிய பகவானை சேவிப்பதற்காக நித்திய சூரியல் எல்லாரும் வருவாளாம். அவ ஆகாய மார்க்கமாவே வரலாமா, ஆனாலும் வங்கம் அப்படின்ற வார்த்தைக்கு அலைகள் அப்படின்னு திரை இல்லைன்னா வங்கம்னா திரைன்ற பொருள் கொள்ளலாம் அப்படின்னா அலைகள்னு சொல்லலாம். வங்க கடல் கரைந்த திரைக்கடல் கரைந்த இல்லைன்னா அலைகளில் கரைந்தன்னு எடுத்துக்கணும். வங்க கடல் கரைந்த மாதவனை ஆயர்பாடியில கிருஷ்ணன ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்த ஆண்டாள். அப்படி இருக்கிறப்ப வங்க கடல் கரைந்த மாதவனைன்னு சமுத்திர மதனம் பண்ண பகவானை ஏன் ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னு கேட்டாள். கண்ணனுக்கும் அவனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கான், அதனால அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணலாம். க்ஷீர சமுத்திரத்தை கடைந்து லட்சுமியை எம்பெருமான் அடைந்தா யாரு, அந்த மாதவன். கண்ணனும் ஆயர்பாடியில தயிர கடையில கடை தயிர் கடலை கடைந்து இந்த பெண்கள் எல்லாம் அடைந்தான் அப்படின்றபடினால இவன் இந்த இடத்துல வரும்போது இந்த பாசுரத்துல வரும்போது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை சொன்னான். யாழ்வான சாதிச்சிருக்கார். கெண்டையொன் கண் மரவாளருத்தி கீழைத்து தயிர் கடைய கண்டு ஒல்லை நாணம் கடைவன் என்று கள்ள விழி விழித்து புக்கு வண்டமர் பூங்குழல் தாழ்ந்துலாவ பான்முகம் ஏற்ப செவ்வாய் துடிப்ப தண்டையர் நீ கடைந்திட்டவன் நம் தாமோதரம் மெய்ய மெய்யறிவன் நானே அப்படின்னு பார்க்கடலை கடைந்தான் எம்பெருமான், தைக்கடலை கடைந்தான் கிருஷ்ணன், இவனே சேனைக்கடலையும் கடைந்தான். இவ்வாறு சேனைக்கடலையும் கடைந்து பெண்ணையும் பெற்றான். இது இப்படி சோமதேசிகள் சாதிக்கிறார். யாரோ அப்படி சரி, அப்படி என்ன பண்ண அப்படின்னா மூணு லோகத்திலையும் துக்கமே இல்லாம இருக்கணும்ன்ற அப்படின்னால ருக்மிணி பிராட்டிய லோகத்துல பெற வச்சு அதன் மூலமாக சிசுபாலன் முதலியவர்களுக்கு அந்த ருக்மிணி பிராட்டி மேல ஆசையை ஏற்படுத்தி அந்த சேனையை அடக்கி சிசுபாலன்ற சேனையை அடக்கி கடைசியில பெருமாளே பிராட்டி அடைந்தார். அப்படி இந்த பிராட்டி பிராட்டி அடையறதுக்கு ஒரு வியாஜம் ஆக்கின்றார் இந்த வங்கக்கடலை. வங்கக்கடல்களை இந்த மாதவனை கேசவனிங்க. கேசவன்ற திருநாமத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். கேசவனை இல்லையா, மார்கழி மாசத்துக்கு அதிஷ்டான தேவத்தை தான் கேசவன். அதை காட்டுறதுக்காகத்தான் இந்த பதம் போடப்பட்டது, வங்கக்கடலை மாதவனை கேசவனின். மாசானா மார்கசீரிசோமின்னா கண்ணன், மார்கசீரிசோஸ்மின்னு கேசியன்ற அரக்கன சம்ஹாரம் பண்ணியவன். எம்பெருமானுடைய திருக்குறள், அதாவது தலையில இருக்கக்கூடிய அந்த குரல் ரொம்ப அழகானது. பிராட்டியும் ஆசைப்பட்டு அடைய விரும்பும்படியான ஒரு பிரசஸ்தமான ஒரு கேசங்களை உடையவன் எம்பெருமான் இல்லையா. மழகன் தினங்கள் மறித்து திரிவன் குழல்கள் இருந்தவா காணீரே, குவிமொழியில் வந்து காணீரே, கருப்பர் குழல் யசோதை முன் சொன்ன திருப்பார கேசத்தை தென்புருவை மட்டன் திருப்பால் உரைத்த. பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய ஆதாரி கேசாந்த வர்ணனம் பண்ணும்போது இப்படி வர்ணனம் பண்றார். அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கேசத்தை உடையவன் அவன். வங்க கடகடைந்து மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழியான். திங்கள் திருமுகத்து லக்ஷ்மி அடையறதுக்காக அவருடைய வாசஸ்தலமா இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை அடைந்து மதன கிளேசத்தை பண்ணான். அது போல கோபிகைகள் அடைவது, கோபிகைகள் அடையறதுக்காக மதுரையை விட்டு கோகுலத்துக்கு வந்தான் கண்ணன். அதே மாதிரி ஏதோ சில காரணங்களுக்காகத்தான் எம்பெருமானுக்கும் கோபிகளுக்கும் பிரிவு ஏற்பட்டது. பெண்கள், இந்த பெண்கள்ல என்ன பண்றா, மிக காதல் கொண்டவர்களாக தாங்களாகவே கிருஷ்ணன் வீட்டுக்கு போறா. அவளுடைய முகத்துல ஒரு சந்திர ஒளி வீசுறது, சந்திர பிரபையா இருக்கா எல்லாருமே. சந்திரன் யாரு அப்படின்னா லக்ஷ்மியுடைய சகோதரன். மாத சமுத்திரவதியும் அப்படின்ற தேசிகனை இங்க ஸ்ரீசுகில. அந்த மாதிரி ஒரு பிராட்டி அவ்வளவு அழகா இருக்கா. இவாளும் பிராட்டியுடைய அம்சபூத்தர்களாகவே இருக்கிறபடினால பெருமாள் இவாளை பார்த்த உடனே இவாளையும் தன் பக்கத்துல சேர்த்துக்கிறான். சேவிய திங்கள் திருமுகத்து சேவியார் கிருஷ்ணனுடைய சேர்க்கையினால இவா முகத்துல ஒரு விகாசம் ஏற்பட்டிருக்கான், ஒரு பொலிவு ஏற்பட்டிருக்கு. அதுவே இவாளுக்கு ஆபரணமா இருக்கு. பெண்களுக்கு என்னடா அப்படின்னா புருஷனோட சேர்ந்திருப்பதே சிறந்த ஆபரணம். மற்ற ஆபரணங்கள்லாம் தேவையில்லாது இல்லையா. பூஷணம் பூஷணாத் அவின்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான் சாஸ்திரத்துல. அது மாதிரி பெண்களுக்கு என்னடா ஆபரணம், சிறந்த ஆபரணம் புருஷனோட சேர்ந்து இருக்கணும். கணவன் அருகில் இருக்க இல்லாதப்போ அவ முகத்துல புன்னகையே ஏற்படாதான். அவள் அந்த புன்னகைய போட்டிருந்தால் கூட முகத்துல மலர்ச்சியே தராது. புன்னகை வேண்டாம், புன்னகையே போதும் தமிழ்ல. அது மாதிரி புன்னகை தான் அவ்வளவு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு. சூரகமே தோல்வழியே அல்லையா, அங்க முன்னாடி பாத்திரங்கள்ல கூட அறிவிலுங்க. அங்க கூட இவ கண்ணன் இடத்துல கேட்டா, கண்ணனும் அத்தனை ஆபரணங்களையும் கொடுத்தான். அப்படி கொடுத்ததுனால இவள் சேவியரா இருக்கா. இது இயற்கை சௌந்தரியம் இல்லையா, அழகுடன் கூடியவர்களாக இருக்கா. இல்லையா, ஆபரணங்கள் மூலமாக ஏற்படும் சௌந்தரியம் இல்லையா, இயற்கை சௌந்தரியம் ஆபரணம் மூலமா ஏற்படக்கூடிய ஒரு சௌந்தரியம். இது ரெண்டும் கலந்ததுதான், இது ரெண்டும் கலந்துதான் இருக்கும் எப்பவுமே. பிராட்டி காட்டுக்கு ராமனோடு எழுந்தருளிய போது கைகேயி வஸ்திரம் ஆபரணம் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மரவுரிய தரிச்சுட்டு போன்னு சொன்னாராம். அந்த மாதிரி இவ என்ன பண்றா, அப்போ மரவுரிய தரிச்சுட்டு போனப்ப கூட இவள் சீட்டை ரொம்ப அழகா தரிஞ்சாளாம். அப்படி இயற்கையா சௌந்தரியம் அவளுக்கு இருக்கு. அணிகலன் போட்டிருந்தாலும் ஒரு சௌந்தரியம், அணிகலன் போறாமல் இயற்கையாவே இருந்தாலும் ஒரு சௌந்தரியம். அப்படிப்பட்ட சௌந்தரியம் இவாளுக்கு இல்லாம இருக்கு. பிராட்டிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே இவாளுக்கு இல்லாம இருக்குன்னா. சென்று இறைஞ்சி அப்படின்னா பிராட்டி சந்திரகாந்தனை, அதாவது சந்திரகாந்தனை அப்படின்னா சந்திரனுடைய ஒளிய அழகா, சந்திரனுடைய ஒளி ஒளிக்கு ஒப்பான ஒரு அழகான முகத்தை உடையவள் இல்லையா. இப்போ அவ அநேக கோபியர்களை அவதாரம் பண்ணியிருக்கா. கிருஷ்ணனிடம் வந்து வேண்டிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி முன்னாடி பகவான் பல வேடங்களை போட்டான் இல்லையா, பல வேடங்களை தரிச்சிருந்தா. அப்படி எல்லா பெருமாள் எல்லா அவதாரமும் பண்ண மாதிரி பிராட்டியும் எல்லா விதமான அவதாரங்களும், பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றாரோ அப்ப பிராட்டியும் அவதாரம் பண்றா. இதுதான் வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. செந்தி ரஞ்சி அங்கு அங்கு அங்க பறைகொண்ட வாற்றை அணிபுரிவை பைங்கமல தந்திரியில் பட்டகிறான் கோரி சொன்ன. அங்க பறைகொண்ட வாற்றை இல்லையா, இந்த மாதிரி அங்குன்னா அந்த இடத்துல ஆயர்பாடியிலேன்னு அர்த்தம், நந்தகோபுரனுடைய வீட்டிலேன்னு அர்த்தம், மீலையினுடைய பரியங்கத்துல அதுலயும் சொன்ன மாதிரி சிம்மாசனத்திலேன்னு ஒரு அர்த்தம், இந்த மாதிரி பல இடங்கள்லன்னு அர்த்தம். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுதான் அங்கு அங்கு பறைகொண்ட வாற்றைன்னு சொன்னோம். இந்த மாதிரி பறைகொண்ட வாற்றை நோன்புக்கு வேண்டிய வாத்தியங்கள் முதலானவற்றை நாங்க முதல்லயே பெற்றுட்டோம். இது வந்து பொதுவான ஒரு விஷயம். உண்மையிலே வாத்தியம் பெறதுல போய் ஒரு தாத்பரியம் இருக்கான்னு அதுல இல்ல, தாசத்துவம் தான் இங்க தாத்பரியம். அங்க பறைகொண்ட வார்த்தைன்னா நான் உனக்கு வந்து தாசனா இருக்க வேண்டும் நான் ஆசைப்படுறேன் இல்லையா, தாசனா இருக்கக்கூடிய வார்த்தை தாசனா இருக்கிறது எனக்கு ஆசையை தவிர அது எப்படி எத்தனைக்கும் எழுதுறதுக்கும் முன்னோடு குற்றமையாவும் சொன்னா இல்லையா. ஆகையினால இங்க தாசத்துவம் தான் கேட்கப்படுறத தவிர வேற எதுவும் கேட்கப்படலன்னா. அணிப்புதுவை, அணிப்புதுவையில வில்லிபுத்தூர்ன்ற ஒரு கிராமம், சம்சாரத்துக்கு அந்த கிராமம் எப்படிப்பட்டதுன்னா நாயகமணி போன்றதான். அந்த மாதிரி அந்த கஷேத்திரத்துல வந்து அவதரித்தவள், அவருடைய கஷேத்திரம் ரொம்ப சால சிறந்தது. அப்படின்னால அணிப்புதுவைன்னு சாதிக்கிறான். பைங்கமல தந்திரிகள் பட்டபிரான் கோரி சொன்னேன். பட்டபிரான்னா விஷ்ணு சித்தருடைய பெண்ணுன்னு சொல்றான். விஷ்ணு சித்தருடைய பெண்ணா இருக்கக்கூடிய இந்த கோதை கோரி சொன்னன் இங்க தன்னுடைய ஆச்சாரியனுடைய பேரை நாச்சியார் சாதிக்கிறான். மற்ற யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த கல்பசூத்திரத்துக்கே வியாக்கியானம் எழுதுறேன். அந்த ஆழ்வாருடைய பேரை இல்லையா, வெறும் நம்ம எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் வெறும் பெரியாழ்வார்னு ஏதோ பாத்திரங்கள் பண்ணியிருக்காருன்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் பெரியாழ்வார் கல்பசூத்திரத்துக்கே வியாக்கியானம் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மறை நான்கும் முன் போதிய தன் அப்படின்னு இளங்கி ஆழ்வாருடைய வாக்கு. அந்த மாதிரி இப்படி மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றவராக இருந்தாலும் கல்பசூத்திரத்துக்கே வியாக்கியானம் எழுதினால அதுவும் குருகுலத்துக்கே போகாமல் குரு உபதேசமே படிக்காமல் வேதம் அனைத்தையும் பெரியாழ்வார் தெரிவித்தபடினால இவருக்கு இயற்கையாகவே ஒரு ஏற்றம் இருக்கணும். குருமுக மனது ஏத்திய பிராக வேதான் நரபதி பரிக்கிருத்தம் சுல்க மாதா துகாமக ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதசிய சாட்சாத் விஜ குல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அப்படி விஜகுல திலகம் தம் இல்லையா, ரெண்டு குலத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவன் இவன் தான். இப்பேற்பட்ட பட்டதிரான் கோரி சொன்னன் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. சங்கம் ஒண்ணு, சங்க தமிழ் மாலை ஏன் போட்டா நாச்சியார் அப்படின்னா சங்கம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக திரள் திரளாக அனுபவிக்க வேண்டும்ன்றதுக்காக அனுபவிக்க வேண்டுமான்ற பிரபந்தமாயிட்டபடினால இங்க பஞ்சலட்சம் குடியில் இருக்கக்கூடிய பெண்கள் திரளாக வந்து அனுபவித்தது போல இந்த பிரபந்தத்தை அனுபவிக்கணும்ன்றபடினால சங்கம்னு போட்டா ஒண்ணு. இன்னொன்னு அபிமானம் ஆசை விருப்பத்துடன் அனுபவிக்கணும் இந்த பிரபம் ஏனோத்தனம் தலையெழுத்தே அனுபவிக்க கூடாது, ஒரு அனுபவம் அபிமானத்தோட வந்து அனுபவிக்கணும்ன்றபடினால இந்த மாதிரி போட்டா சரி. மூணு மூணாவது சங்கம்ன்றதுக்கு மூணாவது காரணம் என்னன்னா அழகு பொருந்தியது, மெட்டு தாளம் இது மாதிரியான விஷயங்கள்னால கூறப்பட்டது இது அப்படின்றபடினால சங்க தமிழ் மாலை முப்பது தமிழ் மாலை அப்படின்னா அழா அப்படின்ற எழுத்து தமிழுக்கே உள்ள சிறப்பான எழுத்து. அதை காட்டுறதுக்காகத்தான் இங்க என்ன பண்ணா சங்க தமிழ் மாலைனா என்ன தமிழே சொல்லுறதால செந்தமிழ் நாடினும் போது இந்த தேன் வந்து பாயுது காதலினு சொல்லு. இந்த தேன் வந்து யாருக்குடா பாயிருதுன்னா நமக்கு தான் பாயிருது, நாம தான் தமிழ் இந்த அளவு காப்பாற்றிட்டு வரோம். ஆழ்வார்கள் தான் காப்பாத்துறா இல்லையா, வெள்ள மற்றவாள்லாம் சொல்ற மாதிரி அவ காப்பாத்துற ஆழ்வார் தான் காப்பாத்துறாரு தமிழர்கள். இந்த சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, இந்த முப்பது பாசுரங்களையும் யார் சொல்றாலோ இல்லையா, கூடாரே வெள்ளும் சீர்கோவிந்தான்ற இடத்துல வெள்ளம் சீர்ந்து படிக்கூடாது. உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் நாச்சியார் பண்ணனா உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி முப்பதும் தப்பாமே ஏன்னா இதெல்லாம் ஏற்படுறதுதான் லோகத்துல இல்லையா, உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மாற்றிக்கிறது. அது இல்லைன்னா செங்கல் படிக்கூரை வெண்பல் தவிர்த்தவன செங்கல்லை பொறி செய்து பல்லை சுத்தம் செய்தவன்னு அர்த்தம் பண்ணுவா சில பேர். அப்படியெல்லாம் பொருட்பிழை சொற்பிழை இந்த மாதிரிலாம் இல்லாமல் நாக்பிழை இதெல்லாம் இல்லாமல் சொல்லணும்ன்றதுக்காக நாச்சியார என்ன பண்ணிட்டா தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பானேன்னு சொல்லிட்டான். இங்கி பரிசிரிப்பான் ஈரண்டு மால் வரைத்தோல் இல்லையா, இங்கி பரிசிரிப்பான் ஈரண்டு மால் வரைத்தோல் இத சொன்னா என்னடா ஆகும் அப்படின்னா ஈர் இரண்டு மால் வரைத்தோல். இந்த பிரபந்தம் எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அத்தனை வாட்டி நமக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரபந்தம் இந்த பிரபந்தம். நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது இல்லையா, நான்கு திருக்கைகளை பெற்றவன் அவன் எந்திருவான். அப்படி அடைக்கலம்னு வந்தவாழ காப்பாத்திரத்துல அவன் முதலா இருக்கான். ஆகையினால இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய விஷயமான இந்த பிரபஞ்சத்தை யாரெல்லாம் சொல்றாலோ அவளுக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு நாச்சியார் சாதிக்கிறான். இங்க இங்கு பிரசரிப்பான் ஈரனின் வாழ்வரைக்குள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளர். அதுவும் சாதாரணம் கிடையாது, செங்கன் திருமுகத்து தான். கால்மேனி செங்கன் சாய்ச்சோம் பார்த்தோம், கதிர்முகம் கதிர்முகம் போல் முகத்தான்னு பார்த்தோம், பங்கையர் கண்ணானைன்னு பார்த்தோம், செங்கன் திருச்சிறுபைன்னு பார்த்தோம், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நினைக்கிறேன் பார்த்தோம். இந்த மாதிரி பெண்கள் அவன் மேல ஒரு எண்ணத்தை செலுத்துற முடியினால அப்படி செங்கன் திருமுகத்து செங்கன் இல்லையா, அந்த மாதிரி புண்டரீகாட்சியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் செல்வ திருமாளர் அப்பேற்பட்டவனால இல்லையா சீனிவாசனால எங்கும் திருவர்கள் பெற்று மகாலட்சுமியினுடைய கடாட்சமானது பரிபூர்ணமாக பெற்று நாம் இன்புறுவரும். அண்ணா இந்த ஆத்ம யாத்திரைன்றது எம்பெருமானுக்கு சொல்லப்பட்டது, தேக யாத்திரை என்றது கர்மத்துக்கு சொல்லப்பட்டது. இந்த ரெண்டு விஷயத்தையும் அப்படியே சொன்னபடியினால இந்த விஷயத்துல இந்த பிரபஞ்சத்துல சொல்லப்படினால பிரபன்னன் பிரபத்தி பண்ணிக்கிறவாருடைய விஷயக்கமாக சொல்லப்பட்ட பிரபந்தமானபடியினால எங்கும் திருவருள் பெற்றுன்னு சொன்னான். ஆக்கிஞ்சன்யமும் அரண்ய கத்தித்துவமும் நமக்கு இருக்குன்னா சரணாகதி நம்ம பண்ணிக்கிறோம்னா அதுக்கு மகாலட்சுமி கடாட்சமானது முக்கியமா தேவைப்படுறதுனால எங்கும் திருவருள் பெற்று இல்லையா சாட்சாத் இந்த பிரபந்தங்கள் எல்லாம் சொன்னதே யாருன்னா அந்த பிராட்டியா போயிட்டபடினால எங்கும் திருவருள் பெற்று இன்பொரு ரெண்டாவாய் இந்த எல்லா விஷயத்திலையும் நாம பரிபூர்ணமான ஒரு சந்தோஷத்தோட சகல சௌபாகியங்களும் பெற்று நாம வாழ்வோன்றது இந்த பிரபந்தங்கள் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முடியும். இதோட இந்த பாசுரத்தை ஒரு முறை தேவிச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். வங்க கடல்களை இந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து கேடியரான் சென்று ரெண்டி அங்க பறை கொண்டவாற்றை அணிபது வைப்பங்கவளர் தன்பரியல் பட்டர் வீரான் கோடி சொன்ன தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கே பருதுரை பாண்டி இரண்டு மாள்வரை போல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா இங்கும் திருவருள் பெற்று இங்குருவரம்பாவாய் சதமகமணி நீலா சாரு வல்காரஹஸ்தா சமபரண நிதாங்கிரி சாந்திர வாத்தல்ய சிந்து அழகவி நிகிதா விசிரா கிருஷ்ணனா தாவிலபதி கோதா விஸ்வசித்தாத்மஜானகம் நவாசுதேவாத்தரமஸ்தி மங்களம் நவாசுதேவாத்தரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத்தரமஸ்தி தெய்வத்தம் நவாசுதேவம் பிரதிபத்திய சீதி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி நவதன திவ்ய பாதுகா சிவகட்சி அபிநவ வாஜீஷ பிரம்மதந்திர சுவந்திர பரகாலி யதீந்திர மகாதேசிகாய நமஹ.